கண்டி தீயப்போ அசம் கண்டி அசம் கண்டி வீட்டாரி சுவார பக்கத்தோ காத்தோ ஓடல்லாம் பாத்தி ரசோ தூவாண்டி தங்கன் பூரம் கண்டி தீயோ அசம் கண்டி தும்புத்தக்கே சிஹி பத்தம் பாலோ அந்த ஜாதி அந்த லை ஜாதி அந்த கப்பாயா அரோ சாஜோ Limau purui dari Subarang, limau dimuwe ate parahu. Denai turui pak kato urang, elok pasaba malah dahulu. Babelo jalan kahangaran, simpang ampe sukoma nanti. Bia badan denai kasansai, asalai dape yonan di hati. Limau purui dari Subarang, limau dimuwe atek parahu. Denai turui bakato urang, elok basaba malah dahulu. Babelo jalan kahangaran, simpang ampe sukoma nanti. Bia badan denai kasansai, asalai dapet yonan di hati. Thank you.